நாட்டுக்கிட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட கனவுல நீங்க கடிச்சு வச்ச காயம் வலிக்கிறது சொல்லி கூவுன்னு சேவல் குழம்புல கொதிக்கிறது வாடி நட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. ஜாமம் வீணா போகும் முழுசா போத்திக்கவா ஓலப்பாயி கூச்சல் போடும் கதவசா.